ஸ்ரீமன்னூதனரங்கநாதத்திராரப்தஆத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னூதனலக்ஷ்மணாரத்திராத் சம்ப்ராப்ததுரியாஸ்ரமம் ஸ்ரீவாசேந்திரகடாக்ஷசந்தரசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூதனவாகஜீஷயமினம் பத்யாஸ்ரயாமோ குரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாஸ்யபரசேவினம் பிரம்மதந்திரஸ்வதந்திராஹர்யம் பஜாமஸ்வாத்மசம்பதம் யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தாய இதி ராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விஷுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகவ்ருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் பிரபத்யே. ஸ்ரீவிஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாட்சாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணசரணம் ப்ரபத்யே. ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் நேற்று வரை திருப்பாவையிலே நாம் ஒரு பாதியை அனுபவித்தோம். இன்னிலிருந்து மற்றொரு பாதியை தொடங்க இருக்கின்றோம். முதல் பாசுரத்திலிருந்து ஐந்தாவது பாசுரம் வரை ஒரு பேட்டிக்கை, ஆறாம் பாசுரத்திலிருந்து பதினைந்தாவது பாசுரம் வரை ஒரு பேட்டிக்கை, பதினாறாவது பாசுரம் தொடக்கமாக எம்பெருமானுடைய மாளிகைக்கு செல்லக்கூடியவர்களான இந்த கோபஸ்திரீகள் எம்பெருமானுடைய பரிஜன பரிவாரங்களிடத்திலே அனுமதி பெற்று அதன் பிறகு எம்பெருமானிடத்திலே சேருகிறார்கள் என்ற ஒரு கிரமத்தை ஆண்டாள் நாச்சியார் இங்கே மிக அழகாக காட்டியிருக்கிறார். இதுவரையிலும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் பரமாத்மாவினுடைய எண்ணிலடங்காத கல்யாண குணங்களையும் நாம் அனுபவித்தோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டாள் நாச்சியார் எந்தெந்த இடத்துல, அதாவது வேதாந்தங்கள் உபனிஷத் வாக்கியங்களை எந்தெந்த இடத்திலே பிரயோகப்படுத்தியிருக்கிறாள், எந்தெந்த இடத்திலே அந்த உபனிஷத்து வாக்கியங்களுக்கு ஏற்றாப்போல வியாசரால் அருளி செய்யப்பட்ட பிரம்மசூத்திரத்தை எங்கெங்கெல்லாம் விளக்கியிருக்கிறாள் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த பாசுரத்தில் பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய பிரக்கிரியையை ஆண்டாள் நாச்சியார் இந்த பதினாறாவது பாசுரத்தில் தெரிவிக்கிறாள். ஸ்ரீபாஷ்யத்தில், அதாவது பிரம்மசூத்திரங்களில் இரண்டாவது அத்தியாயம் இரண்டாம் பாதத்தினுடைய கடைசி அதிகரணம், அவிரோதாத்தியாயம் தர்க்க பாதத்தினுடைய கடைசி அதிகரணமாக இருக்கக்கூடியது உற்பத்தி அசம்பவ அதிகரணம். அதற்கு மற்றொரு பெயர் பாஞ்சராத்திராதிகரணம் அப்படின்னு கூட பெரியோர்கள் அதை சொல்லுகிறார்கள். நான்கு சூத்திரங்களை கொண்டதான அதிகரணம், அதை இங்கு மிக அழகாக விளக்கிச் சொல்றாள் ஆண்டாள் நாச்சியார். பரமாத்மாவுடைய குணங்களுக்குள்ளே சௌசீல்யம் என்பது மிகச்சிறந்த குணம். எல்லா விதத்திலையும் ஏற்றமுடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய உயர்த்தியை பாராமல் சர்வ விதத்திலும் தாழ்ந்தவர்களுடன் அவர்களுடைய தாழ்த்தியையும் பாராமல் ஒன்றாக கலந்து உரையாடுவது என்பது சௌசீல்யம் என்ற குணத்தின் தன்மை. மகதோ மந்தைஸ்ஸஹ நீரந்திரீட சம்ஸ்லேஷா என்று சுவாமி தேசிகனும் இதை தெரிவிக்கின்றார். சௌசீல்ய குணத்தினுடைய லட்சணமாக கத்தியத்திலே சௌசீல்யம் என்று எம்பெருமானுடைய குணத்தை பற்றி பெருமையாக பேசும்பொழுது, எம்பெருமானுடைய குணங்களை பட்டியலிட்டு காட்டும்பொழுது அதற்கு உரையெழுதிய சுவாமி தேசிகன் இந்த சௌசீல்யம் என்ற குணத்தினுடைய லட்சணத்தை இப்படி தெரிவிக்கிறார், மகதோ மந்தைசக நீரந்திர சம்ஸ்லேஷா என்று. இப்போ அசேஷா நாஜகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் இருக்கு. ஹ்ரீஷதே லக்ஷ்மீஷ்ட பத்னியோ அஹோராத்திரே பார்ஷ்வே, இப்படியெல்லாம் வேதம் எம்பெருமானுடைய சகதர்மச்சாரிணிகளாக இருக்கக்கூடியதான ஸ்ரீதேவியினுடைய வைபவத்தையும், பூமி பிராட்டியினுடைய வைபவத்தையும் ஆங்காங்கே வேடம் பறக்க பேசிக் கொண்டிருக்கிறது. இதே போல பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல ஜகத்துக்கெல்லாம் காரணபூதமாக இருக்கக்கூடியதான பரமாத்மா தாயாரோட சம்பந்தத்தை கொண்டு இந்த ஜகத்தை ரட்சிக்கின்றான் அப்படின்லாம் சொல்லப்படுறது. பிராட்டியுடைய துணை இல்லாமல் எம்பெருமான் தனியாக இந்த ஜகத்தை வழிநடத்தி செல்ல முடியாது என்பதை அங்கே காட்டுகிறாள். வேதமானது மிக அழகாக காட்டுகின்றது. இந்த பாசுரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தால் சாமானிய அர்த்தமாக இருந்தாலும் சரி, சுவாபதேசம் என்று சொல்லக்கூடியதான விசேஷ அர்த்தங்களாக இருந்தாலும் சரி, மிகச்சிறந்த அர்த்தங்களை தெரிவிக்கக்கூடிய பாசுரம் இது. வேதத்தில் ஒரு பெண்ணினுடைய வார்த்தையை நன்றாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணினுடைய நிலைமையை சாஸ்திரம் சொல்லும் பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதும் காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி பூபேஷு லக்ஷ்மி க்ஷமையா தரித்ரி அப்படின்லாம் சில ஸ்லோகங்கள் மூலமாகவும் பெண்ணினுடைய அவஸ்தையை வர்ணிக்கிறார்கள் பெரியோர்கள். பெண் வார்த்தையை கேட்பது தர்மம் அப்படின்னு வேதம் சொல்றது. ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் அதிகமாக எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது. முறை தவறி சாஸ்திர பிரக்கிரியை மீறி தன்னுடைய ஆத்துக்காரர் தன்னிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டிருக்கின்றான் அப்படின்றத ஒரு காரணமாக வைத்து தப்பான முறையில் அக்கிரமமான விஷயங்களை அவனிடத்தில் தெரிவிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டால் அழிவு ஏற்படும் ஆண்களுக்கு. ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் தர்மத்தை போதிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கணும். அஞ்சலியும் குருமி கைகேயி அப்படின்னு தசரதன் எவ்வளவோ கதறி அழுதான், ஆனாலும் கைகேயி கேட்கவே இல்லை. அதே மாதிரி லக்ஷ்மணன் வேண்டாம் என்று தடுத்தார், ஆனாலும் பிராட்டியானவள் அந்த மான் வேண்டும் என்று கேட்டாள். தகாத வார்த்தைகளை சொன்னால் சூர்பனகை. இப்படி முறை தவறி நடந்து கொண்டால் அது யாராக இருந்தாலும் அனர்த்தம்தான் ஏற்படும் பெண்களுக்கு என்பதை இங்கே காட்டியிருக்கிறார்கள். ஆனா வேதமே தர்மத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொன்னதுக்கான தாத்பரியம் என்ன அப்படின்னால், குசேலருடைய பத்னி தர்மபத்னி, அதே மாதிரி துருவனுடைய மாதா சுனீதி, இவாளெல்லாம் சொன்னதை கேட்க வேண்டான்னு சொல்ல முடியுமா? தர்மத்தை மீறி பேசினால் அனர்த்தமானது ஏற்படும், தர்மத்தை பேசினால் அவர்களுக்கு ஏற்றமானது இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு செல்லக்கூடிய பிரக்கிரியையை மிக அழகாக காண்பிக்கிறார். தர்ம மூலம் இதம் ஜெகத்து அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. தர்மத்தை கொண்டுதான் இந்த ஜெகத்திலே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தீர்த்தத்தை நிறைய நாம அனுஷ்டானத்திலையும் பல தர்மங்கள் நம் பெரியோர்கள் நமக்கு போதிக்கின்றார்கள் ஆன்மீகம் மூலமாக. உதாரணமா தீர்த்தத்தை நேரா காலில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது, கையில தீர்த்தத்தை எடுத்துதான் காலில் சேர்க்கணும். ஒரு காலில் ஒரு கால் வச்சு தேய்க்கக்கூடாது, அது தாரித்திரத்தினுடைய வெளிப்பாடு. அப்படி பண்ணா மறுபடியும் ஸ்நானம் பண்ண வேண்டும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பல் தேய்க்கும் போது மகா பிரளயமாக சப்தம் போட்டுக்கொண்டு பல்ல தேய்க்கூடாது, மௌனமா தேய்க்கணும். அதே மாதிரி ஸ்நானம் பண்ணும்போது வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்நானம் பண்ணா அடுத்த ஜென்மாந்தரத்தில் ஸ்மசானத்தில் பட்டுப்போன மரமாக பிறப்பார்கள் அப்படின்னு பெரியோர்களுடைய வியாக்கியானத்தில் நமக்கு தெரிகிறது. அப்ப இந்த பாசுரத்தில் சந்தியாவந்தனம் முடித்துக்கொண்டு கோவிலுக்கு எப்படி போக வேண்டும் என்பதை மிக அழகாக சிக்ஷிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு சொல்லப்படுறது. கோவில்களை அனுதினமும் காத்துக்கொண்டிருக்கக்கூடியதவரான சண்ட பிரச்சண்ட துவாரபாலகேபியோ நமஹா அப்படின்னு துவாரபாலர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு நாம் கோவிலுக்குள்ளே செல்ல வேண்டும் என்பதை இங்கே தெரிவிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். சண்ட பிரச்சண்டௌ பிராக்தவாரே யாமே பத்ர சுபத்ரகௌ வாருண்யாம் ஜெய விஜயௌ சௌமியே தாத்ருக் விதாசாத்ருகௌ குமுத குமுதாட்சஸ்ட புண்டரீகோ அத வாமனஹ சங்குகர்ண சர்ப்பநேத்திரா சுமுகா சுப்பிரதிஷ்டிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சண்டன் பிரச்சண்டன் என்பவன் கிழக்கு வாசலை காத்துக் கொண்டிருக்கிறான். பத்ரன் சுபத்ரன் என்பவர்கள் தெற்கு வாசலை காக்கிறார்கள். ஜெய விஜயர்கள் மேற்கு வாசலை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாத்தாவும் விதாத்தாவும் வடக்கு வாசலை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குமுதன் குமுதாட்சன் புண்டரீகன் வாமனன் சங்குகர்ணன் சர்ப்பநேத்திரன் சுமுகன் சுப்பிரதிஷ்டிதன் இவர்கள் எல்லோரும் மற்ற இடங்களிலே துவாரபாலகர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. எம்பெருமானுக்கு கோவில்களிலே தலிகை சமர்ப்பிக்கும் பொழுது பலி சமர்ப்பிக்கும் பொழுது தெரியும் அந்தந்த இடத்துல அந்தந்த துவாரபாலகர்களுக்கு பலி சமர்ப்பிப்பார்கள். அதே மாதிரி யாராக இருந்தாலும் அவர்கள் எம்பெருமானை பக்தர்கள் எம்பெருமானை சேவிக்கும் பொழுது யாராக இருந்தாலும் அந்த பக்தனை அவர் தடுத்தால் எம்பெருமானிடத்திலே அனுதினமும் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களை தடுத்தார்கள் எம்பெருமானை சேவிக்க விடாமல் செய்தார்கள் அப்படின்னா அவர்களும் தண்டனையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பதை ஜெய விஜயர்களுடைய சரித்திரத்திலிருந்து சனகாதிகள் ஜெய விஜயர்களுக்கு சாபம் கொடுத்ததிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதையும் ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல தெரிவிக்கிறாள். அதனாலதான் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு துவாரபாலகர்களை பிரார்த்தித்துக் கொள்கிறாள். இதுல சாஸ்திரார்த்தங்கள் பல விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதுவும் மணிக்கதவும் தாழ்திறவாய் அப்படின்னு ஆச்சாரியர்களை எழுப்பக்கூடியதாக இருக்கு. திருவாக்கை திறந்து உபதேசம் பண்ணி நம்ம எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னும் ஆச்சாரியரிடத்துல நாம் பிரார்த்திக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய ஆகிஞ்சன்யம் அனன்யகதிகத்துவம் இவைகளையும் காட்டுகிறாள் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார். ஆயர் சிறுமியரோம் அப்படின்ற பதத்தினாலே அந்த ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதிகத்துவம் எல்லாவற்றையும் கூட தெரிவிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். பரமகாருணிகர்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் நம்மிடத்தில் ஒரு பரிவு கொண்டவர்களாக எம்பெருமான் திருவடிவாரத்திலே நமக்காக பரசமர்ப்பணத்தை செய்து வைத்துவிட்டு நம்முடைய பரங்களை அவனிடத்திலே ஏற்றி வைத்துவிட்டு நம்மை உள்ளே போக அனுமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல. இந்த கோவில் ஒழுகு அதே மாதிரி கோவில்களில் இருக்கக்கூடிய பகவத் ஆராதனம் சாற்று முறை பரியந்தம் நல்ல முறையில் நாம் செய்ய வேண்டிய கிரமத்தை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தினாலே விளக்குகின்றாள் என்பதை தெரிவித்து இதோடு அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.